ஐயா வணக்கங்கய்யா. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் தேங்காய் வந்து எப்படி இது பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தேங்காய் வந்து இது வந்து எங்கள் அப்பாக்கிட்ட நான் சொன்னாலும் கரெக்டாக அந்த டைமில் போட முடியாது, ஒரு வாரம் முன்ன பின்ன ஆகும், அதுக்கப்புறம் நான் பார்சல் வரத்துக்கு ஒரு 2 நாள் முன்ன பின்ன ஆகும். ஸோ இது எல்லா இதுலேயுமே சிரமங்கள் இருக்குங்க. இதனால் தேங்காங்கிற காரணத்தினால எதுவும் தாக்கு பிடிச்சி ஓரளவுக்கு பண்ணிட முடியுது. ஆனாலுமே இதை கொண்டு போய் இது காட்டிலும் நான் ஊரில் வந்து எதுவுமே பண்ணாமல் அப்படியே காய் வந்து முத்தல் காய் வந்து நம்ம வந்து நல்லா வெயில் அடிக்கிற டைமில் நல்லா உடச்சி எப்படி முக்காவாசி ஓரளவுக்கு அதுவே விட்டோம்னாவே 2 மாதத்தில் காஞ்சிருங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற தண்ணி தானே சுண்டிடும். அப்புறமேட்டு கொப்பரையை உடச்சி காய வச்சு எண்ணெய் ஆட்டி நேரடியாக வந்து எப்படி மாதம் வந்து நல்லா ஒரு 10 லிட்டர் அளவுக்கு நேரடியாக கொடுக்க முடியுதுங்க. அதை தாண்டி கடைகளுக்கு ஒரு டின் அளவுக்கு கொடுக்க முடியுது. ஸோ அந்தளவுக்கான உற்பத்தி தான் வந்து ஒரு டின் 2 டின் அளவுக்கு கொடுக்க முடியுது. அந்தளவுக்கான உற்பத்தி தான் வந்து எங்களோட தென்னமரத்துலேருந்து கிடைக்குதுங்க. ஸோ அதை வந்து இது பண்ண முடியுது. பட் நேரடியாக நம்ம கொடுக்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறப்ப 300 ரூபா வரைக்கும் கொடுக்குறோங்க. அதில் வந்து பாட்டில் இல்லாமல்னா ஒரு 290 இல்லை, இன்னும் பக்கத்தில் வீட்லேயே வந்து வாங்கிக்கிறாங்கன்னா இன்னொரு 10 ரூபா குறைச்சி கூட கொடுக்கலாம். அதை தவிர கடைகளுக்கு கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா 250 200 கிலோ பார்த்திங்கன்னா அந்த ரேட்டுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குங்க. இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம அங்கேருந்து ஆட்டி அங்கே டின்னை வந்து டின்னில் ஊற்றி அந்த டின்னு வரத்துக்கு ஒரு 100 ரூபா செலவு பண்ணி மறுபடியும் காலையில் இங்கே ஒரு 4:30 பஸ்ஸில் போய் அந்த டின்னை வாங்கி மறுபடியும் இங்கே கொண்டு போய் நம்ம கடைக்கு கொடுத்து அந்த அமௌண்ட் ஒரு நம்மளுக்கு ஒரு 1 மாதம் கழித்து வருது. அப்படிங்கிறத கணக்கு எல்லாமே பார்த்தோம்னா உள்ளூர் சந்தையில் நம்ம குறைவான விலையில் விற்றாவே இது எல்லாமே வந்து நீடித்த நாளுக்கு வந்து அது ஒரு சரியான இதாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுதுங்க. அது வெளியூர் இதுக்கு நம்ம விற்கணும், போக்குவரத்து இதெல்லாம் பண்ணோம்னா நம்மளுக்கு கெடாத மாதிரி மற்ற பொருட்களை வந்து இது பண்ணுங்க. ஸோ அதுதான் வந்து சிறந்ததாக இருக்கும். அல்லது விவசாயிகள் பக்கத்திலே இருக்காங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு 2-3 ரேட்டி போட்டு அவங்க மாற்றி பகிர்ந்துக்கலாம். அவங்க எல்லாருமே சேர்த்து ஒரு அங்கே ஒரு கடை மாதிரி கூட நடத்தலாம். இப்போ உள்ளூர்லலாம் பார்த்திங்கன்னா கிராமங்களில் வந்து பெரிய வாடகை இருக்காது. ஒரு சின்ன கடைக்கு வந்து ஒரு 1000 ரூபா 1500 ரூபா வருது மாதத்துக்கு. அப்படின்னா ஒரு 3 பேர்னால் மாதம் மாதம் அவங்களால 500 ரூபா இது பண்ணி அந்த கடையை வந்து ரன் பண்ண முடியும் அப்படின்னா. ஸோ பொருள்கள்லாம் வச்சு பண்ணுறதுங்கிறது சிறப்புங்க. பட் இது வந்து நிறையா முயற்சிகள் எடுத்தோம்னா தான் நம்ம இதில் வெற்றி காண முடியும். ஆனால் யார் வந்து அந்த பயிரை இது பண்ணுறாங்களோ, ஸோ அவங்க பயிரிடுறதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுட்டு அதை பண்ணுறது வந்து சிறப்புங்க. காய்கறிகள் பொறுத்த வரைக்கும்